శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవతే పాఠ్యహారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వగడపూర్ణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగ మగనందినీ హేమాబ్జ నాయికా సమేతత్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదికాభ్యాం నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాకృతి వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్మోదం తత్పాదయత్మ సరసీరుత పింగరాజం త్రయ్యంతయత్మ గదభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః స్వామి దేశికుడి పాదుగా సహస్త్రత్తే ఈ ఆస్తికారుడే సేంద్రనామ అనుభవించుకో నేటి உபన్యாசத்திலே நிர்யாதன பத்ததியிலே ஒரு சில ஸ்லோகங்களை நாம் பெரியவாளுடைய வியாக்கியானத்தை வச்சு அனுபவிச்சோம். மேற்கொண்டிருக்கிற ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. என்னன்னா, பாதுகனுடைய பெருமையை பெருமாளிடத்தை சேர்க்கும்படியான பெருமையை ஒரு வைபவமா உற்சவமாக கொண்டாடும்படியாக இருக்கு என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் இந்த பத்ததியிலே அதை காட்டுற. இப்படி பாதுகையே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா சரி, அதுக்கு பின்னாடி சீதைய பார்க்க போன அனுமார் லங்கையில கொஞ்சம் விளையாடி லங்கைய வந்து எரிச்சார் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வந்திருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லும் போது பாதுகையுடைய பெருமை இந்த சாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னா, அந்த ஜலத் இவனுடைய அபிஷேக ஜலத்திலே இருந்து உண்டானதான அக்னியின் காரணமாக அனுமார் மூலமாக லங்கை எரிக்கப்பட்டது அப்படின்னு இங்க வியாக்கியானம். எப்படி சாத்தியம் சுவாமி அப்படின்னா, அது அத்தியோ அக்னிரிதிகி அவிததம் வச்சனம் முனினா, முனிகளுடைய வச்சனம் இருக்கு ஜலத்திலே இந்த அக்னி வருதுன்னு சொல்றது. நையாய்கால் சாஸ்திரத்துல சொல்லும் போது சொல்லுவா, தக்க சாஸ்திரத்துல சந்திரன்ல வந்து அக்னி இல்லையான்னு கேட்டா சந்திரன்ல இருக்கு. சந்திரனுடைய அந்த குளிர்ச்சி தன்மையானது உள்ள இருக்க அக்னி மறைக்கிறதுன்னு சொல்லுவா. அதே போல ஜலத்திலேயும் அக்னி இருக்கு, ஜலத்திலேயும் அக்னி இருக்கு. வெய்ய காலத்தில் சூரியனுடைய கதிர் மூலமாக அது தடாகத்தில் போனிருந்தா ஒரு சூடு சூடு தெரியும் நமக்கு இல்லையா. நிறைய பார்க்கிறோம் சமுதிரத்திலேருந்து எரிமலை குழம்பு வெளியில வந்து கொட்டுறது அக்னியை கொட்டுறதுன்னா ஏதோ விஷயம் உள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதனுடைய குளிர்ச்சி தன்மையாலே வெளிக்காட்டாம இருக்காது. அப்போ இந்த பாதுகாருடைய அபிஷேக ஜலத்திலேருந்து வந்த அக்னியின் மூலமாக அனுமார எரிச்சார் லங்கையை எரிச்சார் இல்லையா. அப்போ அவளுக்கு ஒரு தாபம் இருக்கு அந்த இடத்துல. என்னது, தசரதன் போயிட்டார், ராவணன் அவ விட்டு பிரிஞ்சிட்டேனே, மனசு கொதிக்குமோன்னு இல்லையா. ராமனை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன், என் கைங்கரியம் போச்சே, அவனுடைய திருவடியை சேர்ந்து இருக்கின்ற ஒரு க்ஷணமும் சேர்ந்து இருக்கின்ற கைங்கரியம் எனக்கு போச்சேன்னு ஒரு தாபம் அவ திருவள்ளத்துல இருக்கு. அதன் மூலமாக அபிஷேக தீர்த்தமானது ரொம்ப சூடா வருது சுவாமி. அந்த தகிப்பு தன்மையை இலங்கையால தாங்க முடியல, அதை கொண்டே அனுமார் எரிச்சாரு. மண்ணியாக தேசியர் இங்க உருவப்படுத்தி சாய்க்கிற இந்த இடத்துல, அதான் கவியினுடைய கவிதா சாமர்த்தியம் அந்த இடத்துல ரொம்ப அழகா காட்டுற அந்த இடத்துல. அப்போ ரிஷிகள் சொன்ன வார்த்தை சத்தியம் இல்லையா, சமுதிரத்துல உள்ள இருக்கு, சந்திரன்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொன்னா வன்னியில அப்படின்னு சொல்றா, விருட்சத்துல இருக்குன்னு சொல்றா, வெளி கொண்டுட்டாலே இந்த பாதுக தன்னுடைய அபிஷேக தீர்த்தத்தாலே அப்படி என்பதானது இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சாகிறது. தத்தே புர தசமுகஸ்ய வலி முகேனு ஸ்லோகம் அது. அடுத்தது என்ன சாகிறார்னா, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அடுத்தது. பாதுகப்பட்ட அபிஷேகம் வந்து பண்ணிட்டா அப்போ வந்து அந்த மங்கள கோஷங்கள் வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது, அந்த நகராக்கள் அடிச்சு அந்த சப்தமான துந்திவி வாத்தியங்கள்லாம் முழங்குறா. அந்த சமயத்தை ராவனுடைய ராஜதானியில் இருக்கக்கூடியதான சகல பெண்டிர்கள் அவனுடைய பட்டபகிஷிகள் அனைவருக்கும் வலதுகன் துடிச்சுதான். ஒரு ஸ்திரீக்கு வலதுகண் துடிச்சாக்க என்ன ஆகும்னு கேட்டாக்க விநாசம்தான் வரும். அடுத்தது ஒரு புருஷனுக்கு இடது பக்கம் கையோ கண்ணோ இல்ல தொடையோ துடிக்க ஆரம்பிச்சுனாக்க அழிவு நிச்சயம் அப்படி என்பதானது, ஒரு கேடு வரும் அந்த பிரதேசத்துக்கு, அந்த நகரத்துக்கு கேடு வரும் என்பதானது தெரிஞ்சது. எது இதுதான் சங்கேதம், லங்க அழியத்துக்கு இது சங்கேதம். விதயுதம் அபிஷேகம் பாதுகேதாவகி நாம் துரித சமனதக்ஷே துந்தபௌதாட்யமானே சபதி பரகிரீதம் சாஸ்வதம் தேவி நூனம் தசவதனபதூனாம் தக்ஷணை நேத்திர கோசைஹி அப்படின்னு ஸ்லோகம். 225வது ஸ்லோகத்தில் மேற்கண்ட வியாக்கியானத்தை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அப்போ ஒரு என்ன சார், ஒரு சங்கேதம் ஏற்படுது. அந்த சங்கேதமான இலங்கைக்கு நல்ல சங்கேதம் இல்லை, கெட்ட சகுனமா எல்லாமே தெரிகிறதே சுவாமி. வால் நட்சத்திரம் போனா ராஜாவுக்கு வந்து கேட்டுதுன்னு சொல்றா. அதே போல ஒரு ஸ்திரீகளுக்கு உண்டான வலது பாகத்தினுடைய கண் துடித்தாலும், புருஷனுக்கு இடப்பக்கத்துடைய அவருடைய அவயவங்கள் துடிச்சதுன்னா கண்ணோ கையோ தொடையோ துடிச்சாக்க அந்த பிரதேசத்துக்கு அபசகுணம் என்பதை காட்டுறது. எதனாலே சாத்தியமாச்சுன்னா பாதுகாதேவி ராஜ்யம் ஏத்துட்டா சுவாமி. அங்க சப்தம் இருக்காள் பாதுகாதேவி கடைக்கண்களாலேயோ இல்ல அபிஷேக தீர்த்தத்தாலேயோ கூட நடக்கல. அந்த தேவியினுடைய உற்சவத்தை அபிஷேகம் அந்த பட்டமயத்துக்குள்ள விழாவை சிறப்பிப்பதற்காக வாசிக்கப்பட்ட வாத்தியத்திலேந்து வந்த துனியே ஒரு மகா லங்கா ராஜ்யத்தை கவிழ்க்கும்படியானது, அவளுக்கு ஒரு பறை அறிவிக்கும்படியான இருந்ததே, அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம் இல்லையா? அந்த இடத்துல பாதுகாதேவி கூட ஒன்றும் பண்ணல லங்கையே. அவளுக்கு அந்த பட்டாபிஷேக உற்சவத்திலே வாசிக்கப்பட்ட வாத்தியத்துடன் நாதமானதே லங்கையை வந்து சம்ஹாரம் பண்ணிடும்படியாக இருந்ததுன்னா உள் விஷயம் தெரியுது அந்த இடத்துல. மேலும் இந்த வைபவத்தாலே சகல பெண்டிர்களும் அழும்படியாக நேர்ந்தது. எங்க ராவண ராஜ்யத்தில் இருக்கும்படியான பெண்கள் மொத்த பேரும் பாதுகாப்பட்டாபிஷேகம், அவளுக்கு தான் ஹானி வந்தது. இங்க அயோத்தி மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சுது, ராமராஜ்யத்தோட பாதுகாராஜ்யம் வசத்தியா காட்டர் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசன் சாய்க்கிறேன். என்னன்னா, ராவணன் ரொம்ப பலிஷ்டன் திறமசாலி தெரியும், மூணு லோகத்துக்கும் தான் அதிபதியா இந்திர பட்டணத்தை அமராவதியை கைப்பற்றணும்ட்டு அவனுக்கு ஆசை. எல்லா விஷயங்களையும் ருதுக்களை வந்து அடிச்சு இது போட்டிருந்தானவன், சந்த சூரியால் லங்க மேல பிரவேசிக்க முடியாத ஒரு வைபவசாலி அவன், நிறைந்தவன். அவனை பார்த்தா அவளுக்கெல்லாம் பயம், எங்கேயா போட்டு மிதிச்சிட போறானேன்ட்டு பயம். எல்லாம் பெரிய பெரிய யானைகளை ஜெயிச்சவன், உடம்பு முழுக்கும் ஒரு யானை வந்து குத்தினா கூட அசர மாட்டானா, அப்படி இருப்பானா, அவ்வளோ பலிஷ்டன் அவன். அப்படிப்பட்ட உடம்பு முழுக்க கொழுப்பையே நிறைவாக கொண்டவன் அவன் என்ன பண்ணான், அப்படி அவனுடைய அவன் உடம்பானது அக்னி போல அப்படியே தகிச்சுட்டு இருக்கு. அவன் வந்து கைலாச மலையை அசங்கிட்டான், வெள்ளி மலையை அசக்கிறான். அப்போ கைலாச மலையை அசக்கும் போது அவ்வளோ பலிஷ்டனாய் அவன் அசக்கிட்டான். அசக்கும் போது வெள்ளி மலையானது மேல இருக்க அந்த என்னது அந்த பனித்துளிகள் இருக்கே, அதெல்லாம் ஒரு கற்பூர பொடியாய் ஒரு கசூரியா மேல கொட்டுறது அப்படியே இல்லையா. இப்போ பொடி பொடியா உழுந்து சாய்கிறான்ல. இப்போ சிம்மாசனத்துல பட்டாபிழகம் பண்ணி கொண்ட இந்த பாதுகாதேவி இருக்காளே, அப்பேற்பட்ட பலிஷ்டனா இருக்கக்கூடிய ராவணன் என்னது அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாதவா யாருமே கிடையாது. அப்படி எல்லா லோகத்தையும் சஞ்சரிச்சு எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மகா பிரபாவசாலி அவன், அவனுடைய சம்ஹாரத்துக்கு நீ காரணம், நீதானம்மா அவனை கொன்றாய் அப்படின்னு ஸ்திரீபாவத்தில் தாயாசனத்தில் இருக்கக்கூடியதான பாதுகைதான் இந்த ராவனுடைய அழிவுக்கு காரணம் சொன்னான். ஏன் சுவாமி ராமன் சண்டைக்கு போனார், குரங்கெல்லாம் போய் சண்டை போட்டுதே அப்படி இப்படின்னு ராமாயணத்தில் வால்மீகி எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா, இவர் போனேர் சுவாமி ஏதோ சீதாங்க மாட்டிட்டா, ஏதோ நாலு பானத்தை போட்டார், மொத்த காரியம் பண்ணது பாதுகாதேவி தான் சொல்லிட்டு தேசிகனிங்க. ராமபானம் ஒரு பெயருக்கு தான் சுவாமி, போகாம இருக்கக்கூடாது. இப்ப நம்ம போறமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாம இருக்கூடா போய் தலை காட்டு வந்துடுறோமே, அது மாதிரி ராமன் பண்ணிருக்கார் போல் இருக்கு. அதனால பாதுகாதேவி தான் இந்த ராவண சம்ஹாரத்தை பண்ணதாக காப்பாத்துற இந்த இடத்துல காட்டுறார். எப்படி ஒரு ஜீவனை வந்து பெருமாள் காப்பாற்றலாம்னு சொன்னாலும் காப்பாற்றுவதற்கு ஏது யார் பண்றா, நம்ம ஆச்சாரியால் தானே சுவாமி பண்றா அதனாலே அந்த ஸ்தானத்தில இருந்து பாதுகாதேவி அந்த சம்ஹாரத்தை பண்ணாள் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை காட்டுற. அடுத்தது பெருமாள் வந்து ராமசம்ஹாரம் முடிஞ்சு அயோத்திக்கு ஏழ்றார். அப்போ வந்து சீதையும் கூட வந்துட்டா, விமானம் வந்தது, எல்லாம் கிளம்பி வந்துட்டா. அப்ப பரதாழ்வான் கொண்டு பாதுக பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்ப பாதுக அங்க ஏழு இருக்கா எடுத்து வர பரதன் அதை ஏழை பண்ணிட்டு வர சீதையும் பாக்கறா, பாதுகைய பாக்கறா. என்ன பண்ணுவா யூஷுவலா, நான் ராமனுடைய பத்னி, ராஜ்யத்துக்கு உரியவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையோட இருந்திருப்பாளா? இல்லையே. என்னன்னா சீதை பார்த்தாளா, எப்படியும் நாளைக்கு ராமன் வந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான், இருப்பினும் பாதுகைய ராம பாதுகைய எனக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு என் ராமன் எப்படி ஆழ்வானோ அவனை விட சிறந்ததாக ஆட்சியை நீ சகல லோகத்துக்கும் கொடுத்திருக்க, ஜனங்களை காபந்து பண்ணிருக்கமா நீன்னு. அதனாலே சீனியாரிட்டி கிடைச்சது அந்த பாதுகைக்கு இல்லையா. அதனாலே ஒரு ஒரு ராஜ்ஞியை, ஒரு அரசியை எப்படி, ஒரு அரசி எப்படி வணக்கத்துக்கு உரியவளோ, அந்த அந்த பாதுகாதேவியை சாட்சா சீதா பிராட்டி அவள் வந்து பெரிவாள்லாம் எப்படி வசிஷ்டாதிகள், இன்னும் தசரதனுடைய மனைவிகள், அயோத்தி இருக்கிற மக்கள் பரதாழ்வான் எப்படி போற்றி பணிந்தார்களோ, அதை போல எல்லா பெரிவாளுக்கும் மத்தியில அந்த மரியாதையை, அந்த பாதுகைக்கு உண்டான மரியாதையை பெரிவா எப்படி கொடுத்தாளோ அதை போலே அவள் பண்ணினாள், அந்த நமஸ்கரித்தாள்னு சொல்ற சுவாமி தேசிகன். அந்த இடத்துல எப்படின்னா தகுந்த மரியாதையை கொடுத்தாள்னு சாய்ச்சர். பண்ணணுமான சீதை ராமனுடைய பாதுகை தானே சுவாமி, என் பர்த்தாவனுடைய பாதுகை நான் ஏன் பண்ணணும்னா, அதுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, போஸ்ட் வசந்து போச்சு சுவாமி. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாக்கு ஆட்டில் கல்யாணம் ஆகும், என்ன அப்படின்னா அண்ணாக்கு 28 வயசா இருக்கும் சரியா, தம்பி அவரோட 1 வயசோ 2 வயசு சொன்னவரா இருப்பார். ஆனா அண்ணாவுடைய தர்மபத்னியானவள் இந்த மச்சினருக்கான தம்பி 26 வயசுல இருக்கான அவன் விட 3-4 வயசு சின்னவளா இருப்பா. அப்போ பாத்தீங்கன்னா அண்ணாவை கல்யாணம் பண்ணதில்ல அவனுக்கு வந்து மன்னிஸ்தானமானது தாயார் ஸ்தானம் மாதிரி, ஜேஷ்டபுத்திரகா பிஜுசமானகான் சாஸ்திரம் சொல்றது. அப்போ ஜேஷ்டபுத்திர பத்னியானவள் அப்பாவுடைய வைஃப் ஸ்தானம் வருது இல்லையா. அப்போ இவா ரெண்டு பேரும் வணக்கத்து உரியவர்கள், ரெண்டு பேருக்கும் வந்து அப்பா ஸ்தானம் வந்து அம்மா ஸ்தானம் இவளுக்கு வந்துருது, சேவிக்கிறாள் நம்ம பார்த்து இன்னைக்கு அனுஷ்டானத்தை இருக்கு இல்லையா. அது மண்ணு சென்னவளா இருந்தாலும் தம்பி அந்த பர்த்தாவுடைய தம்பி சேவிக்கிறான் இல்லையா, அதை போலே இவள் ராமனுடைய கைங்கரியம் பண்ணுபடா இருந்தாலும் ராமன் நியமனத்தின் பேரிலே ஒரு உயர்ந்ததான ஸ்தானத்துக்கு, ராமனை விட சிறப்பா ஆட்சி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தானத்துக்கு இவள் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டாள், அவள் எப்படி சுவாமி அவமரியாதை பண்ண முடியும். அதனாலே ஜெகன்மாதாவானவள் அவளை வணங்கி காட்டினாள் அப்படின்னா, தான் மட்டும் வணங்கல சுவாமி, இந்த ராவணசம்ஹார புரிஞ்ச தார ஈர மொத்தம் குரூப்பும் வருது, ஒரு தனியா ஒரு லேடிஸ் குரூப் வருது, கோதா கோஷ்டி வருது சீதா பிராட்டியோட எங்க அயோத்திக்கு கிளம்பி வருது. சொன்னா சம்பிரேக்ஷ மைதல சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யாகதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌலௌ நிதிஷ்யதா நிருதம் அஞ்சலினா புரஸ்தாது தாராதிகா பிரிய சகி அஜிதத் பிரணந்தம் அப்படின்னா, அஞ்சலினா புரஸ்தாத்து அஞ்சலியாலே சேவிச்சாள் அப்படின்னா. பாதுகைய பரத திருமுடியிலேருந்து கொண்டு பெருமாளத்தோட எழுந்துருளை பண்ற. அப்போ இந்த சீதா பிராட்டி உன்னை கைகூப்பாலே சேவிச்சா, தான் மட்டும் சேவிக்கல தன் கூட வந்தவா இருக்காளே யாரு, தார குரூப் எல்லாம் ரொம்ப பிரிய சகியெல்லாம் வந்துட்டா, இந்த கோதா கோட்டியும் வந்திருக்கு, அவளையும் நீங்களும் சேவிங்கோன்னு காட்டினாளாம். பாருங்க அஞ்சலி வைபவம்னு சுவாமி தேசிகன் எழுதினாரு, பின்னாடி ஏதாரு அஞ்சலியனுடைய மகிமை என்னன்னு தனி கிரந்தம் பண்ணிருக்க, முன்னோடியா யார் இருந்திருக்கா, சீதா பிராட்டி பண்ணி காட்டிருக்கா சுவாமி, பெருமாள் பாதுகைய தான் சேவிச்சு பண்ணி காட்டுறான்னா பெருமாளுடைய பாதுகையோட வைபவம் எவ்வளவு வச்சிருக்கும் இல்லையா, அப்ப பெருமாளுக்கு எவ்வளவு வைபவம் இருக்கும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. அதாவது நீங்களும் சேவிக்கோ என்று ஆஜ்ஞாபித்தாள் அப்படின்னு ஆச்சாரியர் போட்டிருக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து கோதா கோஷ்டி, அடுத்த அரக்கன் குரூப், இந்த குரங்குகள் மந்திகளுடைய குரூப் இருக்கு, அவனும் பெருமாளோட வர அயோத்திக்கு ராவண சம்ஹாரம் முடிஞ்சு அப்போ அவளும் செவிக்கிறான் அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தாக்கா விபீஷண ஆழ்வானும் சுக்ரீவனும் எல்லாரும் பெருமாள் திருவடி ஆசிரிச்சுட்டா ராவணிடத்தை சரணாகதி பண்ணு. விபீஷ சரணாகதி பெரிதா பேசப்பட்டது. சுக்ரீவனும் பெருமாள் சரணாகதி பண்ணான், அப்பா என்னை ரட்சித்து காப்பாத்து நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு சொன்னால் பெருமாள் தராசுன்னு சாதி சுக்ரீவ சத்தியம் பண்ணிட்டார். விபீஷண ஆழ்வானுக்கு சமுத்திர கரையிலே பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பெருமாள், இவாளுக்கு எப்ப பட்டாபிஷேகம் ஆச்சு சுவாமி, பாதுகா பட்டாபிஷேகம் ஆன பிறகுதான் ஆச்சு. இன்னும் உள்கருத்தா நம்ம போனாக்கா இந்த இடத்துல பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனதினாலதான் இந்த ராட்சசனுக்கும் இந்த மந்திகளின் தலைவனான சுக்ரீவனுக்கும் அந்த ஒரு பட்டாபிஷேகமான பாக்யவசமானது. அவருடைய அனுகிரகத்தாலே தான் கிடைச்சது. ஒருவேளை ராமன் சரிடா பரதா நீ கூட்டுட்ட, நீயே கூட்ட, நீ தான் உங்க அம்மா உனக்குதான் ராஜ்யம் வேணும் சொல்லியிருந்தா, நீயே வானா என்னையே அண்ணா ஆளுன்னு சொல்லிட்ட, நான் திரும்பி அயோத்திக்கு வரேன்னு வந்துட்டு பெருமாள் அயோத்திக்கு திரும்பி ஏழி அப்படின்னா பாதுகா ராஜ்யமும் கிடைச்சிருக்காது இல்லையா. இந்த சுக்ரீவாதிகளும் பெருமாள் பார்த்திருக்க மாட்டார். விபீஷண ஆழ்வானுக்கும் சரணாகதி கிடைச்சிருக்காது அவனுக்கு. அதனால விபீஷ சரணாகதி என்ற படலமே ராமாயணத்தில் இல்லாம போயிருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் மூலக பீஜம் எங்கேன்னு வந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பாதுகாதேவி தான் பண்ணின்ற பிரதமமான அந்த வைபவம் இருக்கு, எது பட்டாபிஷேக வைபவம் இருக்கு, அதிலேருந்து உற்பத்தியாகி அதன் வாடை காற்றின் மூலமாக இவர்களுக்கும் இந்த தானும் ஒரு பட்டாபிஷேகம் ராமன் திருக்கைகளாலே பண்ணிக்கும்படியான பாக்கியத்தை அந்த தேவி கொடுத்தா இவாளுக்கு இல்லையா. அப்போ அவருடைய வைபவம் என்ன, அவருடைய மகிமை என்ன என்பது அதனாலதான் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் எழுதினர். எல்லாம் ராமாயணத்தை பார்த்து இருந்தாலும் இது எல்லாம் சொல்லும்படியானது ரங்க திவ்ய பாதுகைகள் தான் பண்றது. ரங்க திவ்ய பாதுகைகள் என்ன சுவாமி, தெரிவா வியாக்கியானத்துல சாய்ச்சா உறங்கும் பெருமாள் உலாவும் பெருமாளாய் வந்தான்னு சாய்ச்சா. என்ன உறங்க பெருமாள், ரங்கக்ஷேத்திரத்திலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அவர் பெருமாளாலே ஆராதிக்கப்பட்ட ஒரு பெருமாள் இல்லையா. யார் ஆராதிச்சது, எந்த பெருமாள் பரமதநாதனோ அவனே ராமனாய் ராவணனாய் வந்து நமக்கு அவதாரம் பண்ணான், அவன் ஆராதிக்கும்படியான பெருமாளா இவர் எழுதியிருந்தார். அப்போ இந்த பெருமாளுடைய பிரதிபிம்பம் தானே ராமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உறங்கும் பெருமாளான ரங்கநாதன் உலாவும் பெருமாளான ராமனாய் வந்தார் இல்லையா. அவருடைய திவ்ய பாதுகையானவள் அவருடைய அபிஷேக தீர்த்தத்தின் பலனாக இந்த குரங்குகளுடைய தலைவனாகிய சுக்ரீவனுக்கும் அரக்கருடைய தலைவனுடைய தம்பியான விபீஷண ஆழ்வானுக்கும் ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பீஜத்திலேந்து வந்தது என்பதானது உயர்ந்த கருத்தா இருக்கு. இன்னொன்னு பார்த்தா ஏன் இவா சேவிச்சாவாள, ஏன் சுவாமி சேவிக்கணும், இன்னும் மரகட்ட சுவாமி ராமன் காலில் போட்டுட்ட ராவண சேவிச்சுட்ட போற சரணாதி பண்ணிட்ட சுவாமி, அப்படி என்பது இல்ல, அப்படி என்பது இல்ல. என்னன்னு கேட்டாக்க, இப்போ ஸ்ரீமத் அரசிங்கரோ ஸ்ரீமத் ஆண்டோடோ பட்ட ஆசம சீவாரம் பண்ணிக்கிறார் சுவாமி. அப்போ அவ என்னதான வயசுலையும் ஞானத்திலையும் கூட சார்ந்தவராக இருந்தாலும் நம்ம போய் சாமானிய சிஷ்யால் எனக்கு தோன்றி 80 வயசு ஆகணும் வச்சுக்குமே ஒரு பேச்சுக்கு, ஆச்சாரியருக்கு என்னோட 30 வயசு சின்னவராக இருந்தா நான் சேவிச்சுதான் ஆகணும், சங்கல்பத்தை ரொம்ப பெரியவர் அவர், அவர் வந்து ஸ்தானத்திலே பெரியவராக போயிட்டார். இருக்கும் இடமானது பகவத் ஆராதனம், பாகவத ஆராதனம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய ஆராதனம் பண்ணக்கூடிய ஸ்தானத்திலே அவர் இருக்கார். அவரையே நான் பெருமாளா பாவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலே நான் இருக்கேன் சம்பிரதாயத்திலே. அதனால நமஸ்காரம், என்னதான் அறிவாளியா இருந்தாலும் சதுர்வேதத்துல கரகண்டவனாக நான் இருந்தாலும் அவளை சேவிக்கும்படியான ஒரு சங்கல்பத்தை பெரியவாளா போயிட்டா இல்லையா. இவ கூட உண்டு, இப்ப ஸ்ரீமத் ஆண்டவன் இப்போ சின்னவரா இருக்கார், அதனால இவாளோட சங்கல்பத்தை பெரியவாளா அவரே சேவிக்கிறார் போய் இல்லையா. இது ஏன்னு கேட்ட, அதை போல இந்த விஷயத்திலையும் விபீஷணாழ்வான் ஒரு லங்காராஜ்யத்த முக்கியஸ்தனாயிருந்தாலும் குரங்குகளின் தலைவனாய் தான் பட்டம் ஏற்றிருந்தாலும் இதுக்கு முன்னாடி பட்ட மகிழ்ச்சியானவர்கள் இருக்காரு, அவர் சீனியாரிட்டி வந்துருத்தே இல்லையா அவளுக்கு, அவளை போய் சேவிக்கும்படியானதால அந்த காரணத்தினாலே அந்த அனுஷ்டானத்தையும் அந்த அறக்கார தலைவனும் சரி குரங்கல் தலைவனும் பண்ணி காட்டினான். அன்னைக்கு ராமனு கோசனம் பண்ணல, பாதுகை கோசனம் பண்ணான், அவளுடைய மகிமையை பார்த்து பண்ணான், அவளுடைய வைபவத்தை பார்த்து பண்ணி காட்டான் நம்மளுக்கு. அதனாலே பாருங்க, ஒரு அரக்கனும் ஒரு குல மந்தியும் அவளுக்கு அஞ்சலி பண்ற அப்படின்னா நம்மளுடைய கர்த்தவியம் என்ன? நாமளும் வந்து அவளை பாதுகைய வந்து போற்றி புகழவானமா சொல்லுங்க. ஆச்சாரியால போய் செவிச்சிட்டோம் சுவாமி, வராமதுல செஞ்சு அடைஞ்ச பரணி ஆசாயத்து அப்படின்னு வந்துல்ல. சில உண்மையான அந்த ஆச்சாரிய பக்தால் என்ன பண்றா, அந்த திருமேனி மேல பக்தி உள்ள ஒரு பாதியை கொண்டு திருவடி சமர்ப்பிச்சு அவளும் அதை வாங்கிட்டு நம்ம வந்து இன்னைக்கு துவாதசி, துவாதசி இன்னைக்கு ஆராதனை பண்றாலும் ஆச்சாரியும் எங்கேயோ இருப்பார். ஆனா ஆற்றை அவர் திருநாவத்தை சொல்லி தனியும் சொல்லி ஆராதனை பண்ணி புஷ்ப சமர்ப்பிச்சு தூப தீபம் சமர்ப்பிச்சு சந்திராதிகள் சமர்ப்பிச்சு பழத்தை அம்சே பண்ணி அந்த சீபாதிகத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை போல சாட்சாத் பெருமானிடத்திலே இந்த விபீஷண ஆழ்வானும் சுக்ரீவனும் சத்தியம் பண்ணி ரொம்ப சன்னிகிதராயிருந்து சரணாகதி அனுஷ்டிச்சாலும் அவா சரணாகதி பண்ணும்போது பெருமாள் திருவிழில பாதுகை இல்லை. பாதுகாதி முன்னிலே ஏழை பண்ணியாச்சு அயோத்தி மாநகருக்கு. அப்போ பெருமாள் ஒருடம் பாதியவரிடம் இருந்தாலும் பாதுகைவா புனகா முதல்ல சேவிக்கிறா, அப்பதான் சேவிக்கிறா ரெண்டு பேரும் பாதுகைய. அதனால் அவளுக்குள்ள உள்ளான வணக்கத்தை இவர்கள் வந்து சாஸ்திர ரீதியாக தெரிவித்தார்கள் என்பதுதான் இந்த 231 ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமானது. இதுல என்னன்னா கூட பிறந்தவர்கள் எப்படின்னா, விபீஷண ஆழ்வான் வந்து ராவணனோட கூட பிறந்தான். கூட பிறந்த என்ன பண்ணா, ராமன்ட வந்து எங்க அண்ணன் அயோக்கியன்னு சொன்னான். ஆனா ராமன் பெருமையே தெரிஞ்சினவன். சுக்ரீவன் என்ன பண்ணான், வாலி கூட பிறந்தவன் இல்லையா, வாலி என்ன அடிக்கிறான் சுவாமி, என்ன கொண்டுடுவேன்றான் சுவாமி, ரிஷ்யபத பருவத்துல பதுகி நோக்கான்றான். கேவலப்படத்துல நான் இருக்கேன் பெருமாள் தைரியம் கொடுத்து வெளில கூட்டின்னு வந்து அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இவா ரெண்டு பேரும் அண்ணாவே தானே ஒழிச்சு கட்டினவா இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் கூட துர்புத்தி படைத்தவர்களா இருந்தாலும் பெருமாளுடைய மகிமை தெரிஞ்சின்றவா ஒரு விதத்துல இல்லையா. அவ வந்து என்ன பண்ணா, அவளுக்கும் கூட பாதுகா அனுகிரகம் பண்றா சுவாமி. அவளுக்கு ஒரு நல் புத்தி வந்து ஐயோ பாதுகை முக்கியமாச்சேன்னு பாதுகை பெருமையை அறிஞ்சவா அவளும் பாதுகை போய் சேவிக்கிறா அந்த இடத்துல. அதனாலே பாதுகை வைபவம் இங்க பேசப்பட்டது இந்த இடத்துல இல்லையா. இப்போ பெருமாளுடைய கூட பிறந்த பரதன் அவளை ரட்சிக்கணும் பெருமாள் வேகமா வந்தார். அந்த இடத்துல பாதுகையை சேவை சாதிச்சா, அவ பாதுகையை சேவிச்சு இவ வந்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டா. பெருமாளே சாட்சாத்தா இருந்தாலும் பாதியின் வைபவமானது தனியா தான் இருக்கு. அதனாலே பாதிய வைபவத்தை தேசிகன் இங்க அற்புதமா இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார். அடுத்தது பெருமாள் வந்து தான் பரம்பரையான், தனக்கு பரம்பரை சார், பரம்பரை ஆதீனத்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து பட்டாபிஷேகத்தை வந்து ஏத்துக்கிறார். அதனாலே இந்த பாதுகையை தான் வாங்கிட்டு சாத்திக்கிற திருவடியில அப்ப பாதுகைக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டது. தன்னுடைய மனசோருடைய இருக்கிற ஆர்த்தியினால வந்த அந்த ஒரு கோபம் பெருமாள் விட்டு பிரிஞ்சிட்டோம், இந்த கோபத்தினாலே அவள் அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தின் போது பண்ண தீர்த்தமானது லங்கே அரிச்சது முன்னாடி ஒரு ஸ்லோகம் போட்ட சுவாமி தேசிகன். அப்பன்னா அவருடைய பாதியுடைய திருவுள்ளமானது அயோத்தியில வந்து ஆட்சி புரிந்தாலும் பெருமாள் விட்டு பிரிஞ்சிட்டேன் என்ற அந்த பிரிவுத்தன்மை எப்பவுமே உள்ள இருக்கு, நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு அவளுக்கு திருவுள்ளத்துல. அப்போ பெருமாளை விட்டு நான் 16 பிரிஞ்சேன், என் நெருப்பை அணைக்கணும்னா பெருமாள் திருவடியானது பாதுகை மேல ஏழணும் இல்லையா. அப்போ அந்த பரிதவிப்பு அடங்க பெருமாள் திருவடியில அந்த பாதையை சாத்திக்கிற பெருமாள் மறுபடியும் அவளுக்கு திருவடி பிராப்தமாச்சு. ஒரு டெஸ்ட் தான் சுவாமி, ஒரு டெஸ்ட் வச்ச, எனக்கு நீ கைங்கரியம் பண்ற, கைங்கரியத்தில் எவ்வளவு ஸ்ரத்தையா இருக்க அப்படின்னு பெருமாள் பார்த்த பாதுகா தேவிக்கு. டெஸ்ட்ல அவ பாஸ் பண்ணிட்டா சார், திரும்பியும் பாஸ் பண்ணதாலே அவளுடைய அந்த விசுவாசத்தாலே பெருமாள் ஆக்கியை தான் ஏற்றுக்கொண்டதாலே என்னாச்சுன்னா அந்த பாதுகை அற்புதமா ஆட்சி புரிஞ்சுது. பெருமாள் புனகா வந்து திருவடி அவளுக்கு வந்து கொடுத்துட்ட இல்லையா. அவள் பெருமாளை விட்டு 14 வருடம் பிரிந்த பரிதவிப்பானது அந்த பெருமாள் அந்த பாதிகை திருவள்ளுவர் சேர்த்து ஒன்னே மறைஞ்சு போச்சு அப்படின்னு காற்றர். பெருமாள் திருவள்ளிலே தான் இவள் ஏறிக்கொண்டதாலே பெருமாளுக்கும் பரம சந்தோஷம் பெருமாள் அடைந்தான். ஆனந்த பாஷ்பங்களாலே அவளும் சந்தோஷித்தாள். பெருமாள் திருவடி எப்ப இந்த பாதுகையில பட்டதோ 2வது பட்டாபிஷேகம் பண்ணினார் போலே அந்த வைபவம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகன் மேல சோகங்களை அற்புதமா சாதிச்சுட்டே போற. சரி, அடுத்தது என்னன்னா, பெருமாள் பார்த்தார், அடடா இந்த பாதுகா ராஜ்யம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னா, எங்க அப்பா தசரதர், அதுக்கு முந்திர எங்க தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இக்ஷ்வாகு கூட இப்படி பண்ணலன்னு சொல்றாளே, நாம போய் இனிமே என்ன பண்ண போறோம், பாதுகா ராஜ்யம் பண்ண போறோம் அப்படின்னு பெருமாள் விட்டுந்தா என்ன ஆயிட்டு இருக்கும், பாதுகையே ஆளட்டுமே அப்படின்னு பெருமாள் வந்து, ஏ பாதுகையை நீயே ராஜ்யம் பண்ணு சொல்லியிருந்தாக்க என்ன ஆயிட்டு இருக்கலாம், பரதனுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா பிரதிஜை பண்ணிட்டா, அண்ணா நீ வந்து ஏத்துக்கும் வரைக்கும் நான் உயிரை கையில பிடிச்சிருந்தேன், 14 வருஷம் முடிஞ்ச உடனே அக்னி பிரவேசம் நிச்சயம் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான். பரதனுக்கோசரம், போ என் தம்பிக்கோசரம் ஏத்துக்கிறண்டா, இல்லனா பாதுகையனுடன் என்ன ராஜ்யம் பண்ணுவாடா அப்படி என்பதானது பெருமாள் திருவள்ளுவர் இருந்திருக்கு அந்த இடத்துல. பரதனுக்கோசரம் பட்டத்தை பெருமாள் ஒப்புக்கொண்டான்னு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் இங்க. அதனாலே பெருமாள் பாதுகையனுடைய ராஜ்யத்தை அவனே திருவுள்ள முகக்கும்படியாக இருந்து, சுவாமி ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல பாதுகை பெருமாளை வச்சு பாக்கிறார், இவன் ஒரு பிரதிஜா பண்ணிட்டான், இல்லானே ராமராஜ்யமே இருந்திருக்காது. ராமராஜ்யம் 11,000 வருஷமானது ராமனுக்கு பிராப்தம் இல்லாம போயிட்டு இருக்கும். எப்படி தசரதரால் நியமிக்கப்பட்ட அந்த யுவராஜ பட்டம் இல்லையோ, அந்த பாதுகா அந்த பட்டாபிஷேகம் தள்ளி போச்சோ, அதே மாதிரி ஆட்சியும் தள்ளி போயிருக்கும். ஒரு பிரதிஜையில பெருமாளை காப்பாத்தினா பரதாழ்வான், அண்ணானா போயிடுவேன், நான் தம்பியோடைய உயிரை காப்பாத்துறதுக்கு பெருமாள் அந்த பாதுகை கிட்ட இருந்த ராஜ்யத்தை சுயரிச்சுக்கிறான் பெருமாள் வந்து, இல்லையா? அதனால எப்படி தேசிகன் எப்படி எதிர்கிறப்பாருங்க, ஸ்லோகம் ஸ்லோகம் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் எல்லாமே அவகாசம் இல்லாதனால அடியின் அர்த்தத்தை மட்டும் விஞ்ஞாபிக்கிறேன் இந்த வித்வத் சபாலே. அப்புறம் ரொம்ப அற்புதமானது, முதல்ல ராமட நியமத்தின் பேர்ல இந்த பாதுகாதேவி பூபாரத்தை தாங்கினா இல்லையா, இந்த பூபாரத்தை தாங்கி அயோத்திய ரட்சிக்கும் பொறுப்பை ஏத்துண்டா, புனகா ராமன் வந்து பரதருடைய நியமத்தின் பேர்ல இந்த ராஜ்யத்தை தான் சீகரிச்சிருந்தான். அப்போ ராமனையும் சேர்த்து தாங்கும்படியாகவும் பூமியையும் சேர்த்து தாங்கும்படியாகவும் ஒரு மகா சக்தியாக இந்த ராமன் எப்பேற்பட்ட புஜபல பராக்கிரம் நிறைந்தவன், அவனுடைய புஜத்திலே தூக்கி இந்த பூமி வச்சுட்டான், இந்த பாதுகாத்து நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணா, ராமன் திருவடிக்கு கீழே போய் இருந்துட்டான். அப்போ இவள் தாங்குவது ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகமான சரீரத்தையும் தாங்குறா, ராமன் திருத்தோகல இந்த பூபாரம் இருக்க சகல லோகத்தையும் ரட்சிப்பதான ஒரு ராஜாவாயிட்டானே, அவளையும் சேர்த்து தாங்கும்படிய மகா பலசாலியாயானவள் இந்த பாதுகாதேவி என்றது மேற்கண்ட ஸ்லோகத்தை நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. அடுத்தது, இந்த பாதுகையுடைய வைபவத்தாலேயும் பாதுகையை ஆராதித்ததாலேயும், முன்னமே சொன்னவே சனகர் சனந்தர் சனத்குமாரர் இத்தியாதிகள்லாம் இருந்தாலே, அவளுக்கு தபோபலத்தாலையும் வேத வித்துக்களா இருக்கக்கூடியதாலே, அவள் அனுஷ்டானத்திலையும் மகா தேஜஸ்வி உள்ளவர்கள், அந்த தேஜஸை விட பாதுகையை ஆராதனம் பண்ண பரதாழ்வானுக்கு அதி தேஜஸ்தாய் வந்ததுன்னு ஒரு ஸ்லோகம் போட்டது சுவாமி தேசிகன். அடுத்தது என்னன்னா, பெருமாள் எழுந்தார், பாதுகை சமர்ப்பிக்கணும், பரதாழ்வான் ஓடி வரான், அண்ணா அண்ணா அண்ணா பாக்கணுமே ஒன்னு 14 வருஷம் ஆச்சே, அப்படி தாடி மீசோட இருக்கு, எப்படி இருக்கோ தெரியல, அண்ணா பாக்கணுமே, மண்ணிய பாக்கணுமே, ஏதோ மன்னி 10 மாதம் பிரிஞ்சான்னு சொல்றாரு அனுமான் சொன்னாரு, எப்படி இருக்குன்னு தெரியும், ஓடி வரான். ஓடி வரும்போது வெறுமை ஓடி வரல சுவாமி, பாதுகை எடுத்துன்னு ஒரு தாமரை உப்பு எப்படி வந்து மொட்டோட சேர்ந்திருக்குமா, அப்படி கைய குப்பின்னு ஓடி வர அஞ்சலினான்னு சொன்னாலே, சீதையே பாதுகையை அஞ்சலி பண்ணி சேவிக்க, அப்ப இவனும் பெருமாள் அஞ்சலி பண்ணி பாதுகையால பண்ணி இப்படி ஓடி வர, அந்த இடத்துல ஓடி வரும்போது கை கையை அப்படி விரிச்சு பாதுகையை பெருமாள் திருவிடல சேர்க்கிறான். இவனுடைய கை விரிப்புமானது அன்றளந்த தாமரை போல இருந்தது, எப்படி சூரியனை பார்த்தா வந்து தாமரை பூப்பம் மலர்றதோ அருணோதயத்தை மலர்றதோ, அப்படி கையை விரிச்சு மலர்ந்து பெருமாள் திருவடியில பாதுகையை கொண்டு சேர்க்கிறான் இவன். அப்ப பெருமாள் திருவடியே ஒரு தாமரையாச்சே, அன்றளந்த தாமரையாச்சே, தலைவரின் திருவடியாச்சே அப்படின்னா நம்ம திட்டிக்கு தெரியுது. அப்படி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு தாமரை இன்னொரு தாமரையில் சேரும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும், அதே போல இந்த பாதுகையான அவளும் தயாதேவி ஆச்சே, இவன் கையிலே இருக்க தாமரையிலேருந்து பாதுகாதேவி பெருமாள் திருவடியில தாமரைய திருவடி தாக்களை வந்து அவ ஏத்துக்கிறா சுவாமி, கைகூப்பின்னு வந்தானே அண்ணா, ஏன்னா அண்ணா அண்ணாவா இப்ப இப்போ அவனுக்கு ஒரு ஆச்சாரியனாயும் பெருமாள் ஆயிட்டார், ஒரு பிதாவஸ்தானத்துக்கும் தசரதிலே அண்ணாதான் ஆத்துக்கு பெரியவன், அவன் தான் பிதாஸ்தானம், அந்த ஸ்தானத்தை என்ன வணக்கத்துக்குரியவனாச்சே ராமன் இல்லையா, அதனாலே அண்ணா அண்ணா என்ற பாசத்தோட ஓடி வந்தான், தாமரை பூவில் இருப்போது கைகூப்பின்னு வந்தான் சுவாமின்னு ஒரு தேசிகன், சுவாமி தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகத்துல அற்புதமா காட்டார் அந்த இடத்துல. அடுத்தது நிறைய விஷயங்கள் சாய்கிறார், என்னன்னா இப்போ இந்த ராமன் திரும்பி வந்து திருவாயுதனுக்கு ஏழியாச்சு, சிம்மாசனத்துக்கு எழுந்தோரோடிட்டார். இப்ப சிம்மாசனத்தின் கீழே பாதுகாதேவி, ராமன திருவடி கீழே பாதுகாதேவி வந்துட்டா இல்லையா, வந்துட்டா. ராமனே பாக்குற பாதுகாதேவி அந்த கடைசி லோகத்துல பெருமாள் ரொம்ப பார்த்து தன் விரல் வந்து அந்த பாதுகையை இடிக்காம ஜாக்கிரதையா திருவடியை போட்டுக்கிறாராம். திருவடியில சுவீகரிச்சுக்கிறார் பாதுகைய. என்னன்னு கேட்டா, இவள் அரசாண்டவளாச்சு, என் ராஜ்யத்தை 14 வருஷம் அரசாண்டு இருக்கா சுவாமி, என்ன இருந்தாலும் இவள் ராணி இல்லையா, ராஜ்ஞியா இருந்தாள் ராணியா இருந்தாள், இவளை போய் நான் காலால தொடரனே அப்படின்னு பெருமாளுக்கே ஒரு சம்சயம் அந்த இடத்துல. அதனால பயந்துன்னு சாத்தின்றாரா, எப்படி ரங்கநாதன் சாத்தின் எழுவாரோ அதே மாதிரி பயம். ஏன்னா ரங்கநாதன் ஏழத்துக்கு முன்னாடி வீதி புறப்பாட்டுல இந்த பாதுகாதேவி தன் சப்த ஒளியாலே ரங்கநாதனை சேவிக்க வந்தவாள் பக்தாளுடைய மனசுலக்கு அத்தனை குறையும் சப்தமே போக்கிடுமா பாதுகா சப்தம். நாதபத்தில சொல்ல போற பின்னடைய, இது ஆச்சாரம் சாட்ச விஷயம், இது ஆண்டவன் உபன்யாசம் சாட்சிருக்கார் அந்த விஷயத்த. அதனால இங்க சொல்ல வேண்டிய பிரபயம் வந்து இங்கேயே சொல்லிட்டு அந்த விஷயத்த பின்னாடியும் சொல்ல போறோம் நம்ம நாதபத்தை சேவிக்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாச்சு. சரி, இவள் உயர்ந்ததான ஸ்தானத்துல உட்கார்ந்தாள், இப்ப ராமன் திருவடி கீழே போயிட்டாலே அப்ப இவள் மகிமை குறையுமோ? குறையாதுன்னு. ஏன்னா எப்பேற்பட்ட சீர்தரசர்களும் எந்த விதமான ஒரு சாதா சாமானியனும் வரதனோ இல்ல யாரா இருந்தாலும் ராமன் அரியாசனத்தை இருக்கும் போது அவன் திருவடி கீழே பாதுகை நிச்சயமா இருக்க போறா. யார் வந்தான் தலைவனை முதல்ல பாதுகை தானே சுவாமி சேவிப்பா, பாதுகை தானே சேவிப்பா இல்லையா? இப்ப ஆச்சாரம் வந்து ஒரு பிறப்பஞ்சாரில் உட்காந்துருக்கேன்னா சேவிக்கும் போது என் கண்ணுக்கு அவர் திருவடி தானே சுவாமி ஃபர்ஸ்ட் தெரியும், திருவடி கீழே பாதுகை தானே தெரியும் இல்லையா? அதே போல ராமனை யார் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாலும் முதல் நமஸ்காரமானது அந்த பாதுகைக்கே போய் சேர்றது சுவாமி. எதனாலேன்னா அவருடைய வைபவத்தாலே அவருடைய பெருமையாலே ராமனை காட்டிலும் உயர்ந்தவள் இந்த சாட்சாத்தான பாதுகாதேவி, ரங்கனை காட்டிலும் உயர்ந்தவர் எதுனா தங்களுடைய திவ்ய சரணாரவிந்தங்களை நித்தியம் நித்தியம் அலங்கரித்து கொண்டுள்ளதான அந்த பாதுகை தான் முதல் வணக்கத்துக்குரியது என்பது காட்டுற. அதாவது பெரியவா, ரொம்ப வாசிச்சவா, ரொம்ப கௌரவ புத்தியோட உள்ளவா, அனுஷ்டானம் பண்றவா, ரொம்ப ஞானத்துல சிறந்தவா, சீலத்தோட இருக்கவா, ஒழுக்கத்தோட இருக்கவா, எதுக்கும் ஆசைப்படாதவா, எல்லாரும் லோகத்துல க்ஷேமா இருக்க வேண்டியும் இருக்கக்கூடியவா, வேத அத்தியனம் பண்ணுவா, பரம்பொருள் எதுன்னு தெரிஞ்சவா, இத்தனையும் ஒரு ஒரு வியக்திக்கு இருந்ததுனாக்க எவ்வளவு பெரியவன் அவர். அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தாதான் மதிப்பா, திருவயந்தை இருந்தாதான் மதிப்பா, இல்ல வேற எங்க ரொம்ப வசத்தான் ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருந்தாதான் மதிப்பா, சென்னை மாநகரத்தை ஒரு சின்ன வீட்டுல சிங்கிள் பெட்ரூம் பிளாட் இருந்தாலும் அவருடைய பிரபாவம் என்னைக்கும் மாறாது சுவாமி. எவ்வளவு எவ்வளவு மகாபெரியவாள், தபஸ்விகளா இருக்கக்கூடியவா, நகரத்துல யாருக்கா, யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, காட்டுல இருக்கா, எங்கேயோ மறைஞ்சிருந்து பெருமாளை பத்தி தியானம் பண்றா, அவளுடைய மகிமையை குறைஞ்சிருமா? இவர் எங்கேயோ இப்படி போற விஸ்வாமித்தர் காட்டுல திரியிற, இன்னொரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கக்கூடியதான சக்தி படைச்சவராக இருந்தார் அவர். பின்னாளே அவரே வந்து வசித்தர் வாயாலே பிரம்மபட்டம் வாங்கின்றார் இல்லையா? அப்படியாகி இந்த பாதுகாதேவன் ராமனுடைய திருவடியை ஆசிரியப்பனாய் இருந்தாலும் அவருடைய கௌரவத்துக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி சுவாமி தேசிக இந்த நிர்யாதனா பத்ததியை சமாப்தி பண்ற அடியான். கவிதாத்யகசிம்மாய கல்யாண குணசாலின ஸ்ரீமத வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.